ஸ்ரீமான் வெங்கடநாதார்யஹ கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோமே சந்நிதத்தாம் சதாஹ்ருதி. ஸ்ரீ ஷோடஷாயுத ஸ்தோத்ரம் த்ருதீயஹ ஸ்லோகஹ. யத் ப்ரசூதி ஷதைராசன் ருத்ராஃ பரஷுலாஞ்சனாஹ சதிவ்யோ ஹேதி ராஜஸ்ய பரஷு பரிபாத்து வஹ. பரிபாத்து கிரியாபதம், பரிதஹ பாத்து. பாத்துன்றது லோட்டலகாரம் ஏகவச்சனம். பரின்றது இந்த இடத்துல உபசர்க்கம், அந்த கிரியாபதத்துக்கு நன்றாக அர்த்தத்தை கொடுக்கறது. நன்றாக, நன்றாக காப்பாற்ற வேண்டும், நன்றாக காக்கட்டும். யாரை? வஹா, வஹான யுஷ்மான் வஹா. யார்? பரசுகு. பரசுகுன்றது ஒரு ஆயுதம், சக்கரத்தலைவர் கையில் இருந்தக்கூடிய 16 ஆயுதங்களில் ஒன்று. அது தமிழில் மகுன்னு சொல்றா, இல்ல கோடரி, கோடாளி. அது திவ்யஹா பரசுகு, ஒரு திவ்யமான டிவைன் ஆக்ஸ் வச்சுக்கலாம். சஹா திவ்யஹ பரசுகு, அந்த திவ்யமான பரசு. அந்தன்ற பதம் போட்டதுனால மேலே அவரை பற்றி விசேஷங்கள் சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் ரெண்டு பாதத்தில் அதை சொல்லிட்டு, அப்படிப்பட்ட அந்த திவ்யமான பரசு உங்களை காப்பாற்றட்டும். இப்போ யாருடைய பரசு? ஹேதி ராஜஸ்ய. ஹேதிஹினா ஆயுதம், ஹேதீனாம் ராஜா, ஹேதி ராஜா ஆயுதங்களுக்கெல்லாம் ராஜா. ஆயுதேஸ்வரஹான்னு முதல் சுகத்தை சொன்னார், அதே மாதிரி ஹேதி ராஜா அது சக்கரத்தாழ்வார். ஸோ சக்கரத்தாழ்வாருடைய அந்த திவ்யமான பரசு உங்களை காப்பாற்றட்டும், நன்றாக காப்பாற்றட்டும். அது எப்படிப்பட்ட பரசுன்னா, ருத்ராக பரசுலாஞ்சனாக எத் பிரசூதி சதைஹி ஆசன்னு. ருத்ரர்கள், ஏகாதச ருத்ரர்கள் சொல்லுவா, அது ஒரு கிளாஸ் ஆஃப் காட்ஸ், டிவைன் பீயிங்ஸ். அவளுக்கு என்ன அடையாளம் கேட்டால் பரசு, எல்லாரும் கையில் ஒரு பரசு வச்சுருப்பாளா. ஸோ பரசவக ஏஷாம் லாஞ்சனானி, அதாவது மகுக்கள் எவர்களுக்கு அடையாளமோ அவர்கள் பரசு லாஞ்சனக. ஸோ பரசு லாஞ்சனாகன்றது இப்போ ருத்ராஹாக்கு விசேஷமாக போடுது. ருத்ரர்கள் பரசுக்களை அடையாளமாக உடையவர்கள் ஆனார்களோ. எதனால? எத் பிரசூதி சதைகி, எதனில் பிறந்த பரசுக்களால் அவர்களும் பரசுக்களை ஏந்தி கொண்டு அதனால் அடையாளம் காண்பிக்க பெற்றார்களோ. அது வந்து ஆசன்ற பதம் குறிக்கிறது, கிரியாபதம். ஆசன் அப்படின்னா அஸ் புவீன தாத்து, அதனுடைய லங் லக்காரம். ஆசீத், ஆஸ்தாம், ஆசன் இருந்தார்கள், ஆனார்களோ. ஸோ எதனின் பிறந்த பல்வேறு மகுக்களால் ருத்ரர்கள் தாங்களும் மகுக்களை உடையவர்கள் என்று ஆனார்களோ, அப்படிப்பட்ட அந்த சக்கரத்தவாருடைய உயர்ந்த திவ்யமான மகு உங்களை காப்பாற்றும். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம், ருத்ராக யத் பிரசூதி சதைஹி பரசுராஞ்சனாக ஆசன் ஹேதிராஜஸ்ய சக திவ்ய பரசுஹு பஹ் பரிபாத்து அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அன்பையும் அர்த்தமும் ஆகிறது. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.